அப்புறம் இன்னொரு விஷயம், இது வந்து ஒரு பொது அமைப்பு தான். பயிருக்கு பயிர் நம்ம வேறு வேறு விதமாக இந்த புஞ்ச நில வடிவமைப்பை மாற்றிக்கலாம். இப்போ கடலை தோட்டத்துக்கு ஒரு மாதிரி, சோளத்துக்கு ஒரு மாதிரி, தென்னைக்கு ஒரு மாதிரி, இந்த மாதிரி அந்தந்த பயிருக்கு ஏற்ப காய வைக்க வேண்டிய பிரதேசம், இடத்தோட அளவு, பயிரோட சூழ்நிலை, பயிரோட வளர்ச்சி, அதனுடைய கால அளவு, இதை பொறுத்து மாறுபடும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றி அமைச்சிக்கலாம். சரியா? இதை நம்ம பார்த்துருக்குறோம், வாழையில், தென்னையில், மரங்களில், கடலை தோட்டத்தில், இந்த மாதிரி வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு விதமாக தான் நம்ம இந்த புஞ்ச நில வடிவமைப்பை செஞ்சுட்டு வந்திருக்கோம். தொடர்ந்து நம்ம கண்காணிப்போம். நன்றி.